பாதம் நாடி வந்தேன், உம் அன்பை தேடி வந்தேன். என் நேசையா, நீர் சொல்லும் வார்த்தை கேட்க உம் அண்டை ஓடி வந்தேன். என் நேசையா, உம் பாதம் நாடி வந்தேன், உம் அன்பை தேடி வந்தேன். என் நேசையா, நீர் சொல்லும் வார்த்தை கேட்க உம் அண்டை ஓடி வந்தேன். என் நேசையா, மாறிடும் வார்த்தைகள் மறைந்திடும் பாதைகள், நீர் என்றும் மாறவில்லையே. மாறிடும் வார்த்தைகள் மறைந்திடும் பாதைகள், நீர் என்னை மறக்கவில்லையே. ஏசையா, நீர் என்னை மறக்கவில்லையே. உம் பாதம் நாடி வந்தேன், உம் அன்பை தேடி வந்தேன். என் நேசையா, நீர் சொல்லும் வார்த்தை கேட்க உம் அண்டை ஓடி வந்தேன். என் நேசையா. அன்பு தணிந்து போகும், தந்தை அன்பும் தளர்ந்து போகும், உம் அன்பு தணிவதில்லையே. தாய் அன்பு தணிந்து போகும், தந்தை அன்பும் தளர்ந்து போகும், உம் அன்பு தளர்வதில்லையே. ஏசையா, உம் அன்பும் தளர்வதில்லை. நாடி வந்தேன், உம் அன்பை தேடி வந்தேன். என் நேசையா, நீர் சொல்லும் வார்த்தை கேட்க உம் அண்டை ஓடி வந்தேன். என் நேசையா.